மூன்று. புள்ளின் வாய் தீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய். பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து யாழ் முறங்கிற்று. புள்ளும் சிலம்பினகான் போதரை கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே. பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரம்பாவாய். ஆண்டாள் திருடிகளே சரணம் நன்றி. Thank you.